ह्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्व विचार्यतोर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि. இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் ஸ்தோத்திரத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்ப்போம். ஜானன் அநாதிவிஹிதான் அபராத வர்க்கான் ஸ்வாமின் பயாத் கிமபி வக்துமஹம் ந சக்தஹ அவ்யாஜவத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி என்கிறவாறு ஸ்லோகம். இதன் அன்வய க்ரமமானது, சுவாமின்னு அனாதிவிகிதான் அபராத வர்க்கானு ஜானன்னு அகம் பயாத் கிமபி வக்தும் நசக்தா ததாபி அவ்யாஜவத்சலா பவதா வாத்சல்யமேவ நிரங்குஷம் மாம் முகரீகரோதி என்றவாறு அன்பய க்ரமம். இந்த ஸ்லோகம் எம்பெருமானான தேவாதிராஜனை ஸ்துதி செய்வதற்கு தனக்கு ஏதும் தகுதி இல்லை என்கிறவாறு சென்ற ஸ்லோகத்தில் எம்பெருமானிடத்தில் அபராத க்ஷமாபணம் இத்தியாதிகள்லாம் செய்தார். அப்படி எம்பெருமானை ஸ்துதி செய்வதற்கு தகுதி இல்லாமல் இருந்தபோதிலும் ஸ்துதி செய்வதற்கு எவ்வாறு ஆரம்பிக்க முடியும் என்கிற கேள்விக்கு பதில் கூறும் விதமாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. எம்பெருமான் கேட்டாராம், என்னன்னாக்கா போன ஸ்லோகத்தில் சாகசம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாகசம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி க்ஷமிக்கணும் அப்படின்னு மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது எந்த விதத்தில் பொருந்தும் அப்படின்னாக்கா சுவாமி அதுக்கு பதில் சொல்றேறான். என்னன்னாக்கா அனாதிவிகிதானு அபராத வர்க்கானு ஜானன், நான் அனாதிகாலமா நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் அநேக விதமான பாபங்களை பண்ணிட்டு அபராத கூட்டங்கள் ஒன்று ரெண்டு இல்லை, அபராத கூட்டங்களை நான் சேமித்து வச்சிருக்கேன். அதில் பகவதபச்சாரம், பாகவதாபச்சாரம், அசஹ்யாபச்சாரம் இப்போன்ற அநேக விதமான அபச்சாரங்களை நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அபச்சாரங்கள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணதான்னாக்கா இல்லை, இன்னைக்கு நேற்று பண்ணதான்னாக்கா இல்லை, அனாதி விகிதான் ஆரம்ப காலத்திலிருந்து எவ்வளவு ஜென்மாக்கள் எடுத்து அதில் நான் எவ்வளவு கர்மாக்களை பண்ணி இப்படிப்பட்ட அபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி ரொம்பவும் சேமிச்சு வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட அபராத கூட்டங்களோடு நின்றுண்டு சுவாமிதான தேவாதிராஜன் முன்னாடி நின்று ஸ்துதி செய்கிறேன்னாக்கா அது எந்த விதத்தில் பொருந்தோம்? என்னன்னாக்கா ஒரு அரசனிடத்துல ஒரு மன்னிக்க முடியாத குற்றம், பொறுத்து கொள்ள முடியாத குற்றங்களை பண்ணிட்டு அரச சமூகத்தில் எதிரில் நின்றுண்டு அரசனை பற்றி ஸ்துதி செய்கிறேன்னாக்கா அது எவ்வாறு ராஜா மன்னிப்பா? அந்த மாதிரியான ஸ்தித்தியில தான் அடியேன் இருக்கேன் அப்படிங்கிறா போல சுவாமி சாதிக்கிற. என்னன்னாக்கா இச்சரி இவ்வளவு அபராதங்களை பண்ணிட்டும் எதிரில் வந்து ஸ்துதி பண்ணுறேன்ற முயற்சியானது எப்படி வந்தது? எனக்கா இவ்வளோ அபராதங்கள் இருக்கேன்னு ஒரு பக்கம் பயந்துன்னு இருக்க, அகம் பயாத்து கிமபி வக்தும் நசக்தா, இவ்வளவு அபராதங்களை பண்ணிட்டு ஸ்துதி செய்யலாமா அப்படின்றது முடியாத காரியம். இன்னொன்று எம்பெருமானிடத்தில் நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் எதை சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படின்றதுக்கும் சமாதானப்படுத்துவதற்கும் ஒருவித பயத்தோடு இருக்கின்றேன், அதனால் ஸ்துதி செய்ய முடியலன்ற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்கு. இவ்வளவு பயம் இருக்கக்கூடியவர் ஸ்துதி செய்யறதுக்கு எவ்வாறு முயற்சி செய்கிறார் அப்படின்னாக்கா அதுக்கும் சுவாமியே எந்த காரணத்தினால ஸ்துதி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன்ற காரணத்தை சொல்ற. ததாபி இருந்தாலும் கூட, அவ்வித பயத்தோடு இருந்தாலும் கூட அவ்யாஜ வத்சலஹா பவதா வாத்சல்யமேவ, வாத்சல்யம் போன ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் ஆகையில அந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் எம்பெருமானுக்கு கருணையுள்ளம் கருணன்ற குணத்தை பிரதானமாக வச்சு ஸ்லோகத்தை பண்ணிட்டு இருந்த, இந்த ஸ்லோகத்தில் வாத்சல்யம்ங்கிற குணம் எம்பெருமானுக்கு சொல்ற. வாத்சல்யம்னாக்கா என்ன அப்படின்னாக்கா குணங்களை மாத்திரம் ஸ்வீகரித்து கொள்ளுபவன் அர்த்தம். அப்படின்னாக்கா லக்ஷணம்னு பார்த்தோம்னாக்கா தோஷேஷு குணத்துவ புத்தி அப்படின்ட்டு, அதிகமான குற்றங்கள் இருப்பினும் அதில் ஏதேனும் நல்லது இருந்தா அதை பார்த்து எம்பெருமான் நம்ம ரட்சிப்பாராம். அப்படிப்பட்டதான வாத்சல்ய குணம். அந்த வாத்சல்ய குணம்ன்றது எவ்வாறு இருக்குன்னாக்கா அவ்வியாஜ வத்சலகா, அவ்வியாஜம், எவ்வித காரணமும் இல்லாமல் அந்த வாத்சல்ய குணம் சுவாவத்திலேயே எம்பெருமானுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட வாத்சல்ய குணம் இருக்கிறதுனால நம்மளை எதுவும் பண்ண மாட்டான், தண்டிக்க மாட்டான், நம்மளுடைய ஸ்துதியை ஏத்துப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சுவாமி தேசிகன் எம்பெருமானான தேவாதிராஜனை ஸ்துதி செய்ய ஆரம்பிக்கிறாராம். அவ்வியாஜ வத்சலஹா அப்படின்னும் பொழுது வாத்சல்யம், வாத்சல்யம்ங்கிற குணம் எவ்வாறு இருக்குன்னாக்கா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எவ்வித காரணமும் இல்லாமல் அதனது பசியை போக்குகின்ற ஒரே நோக்கத்தோடு தான் அதற்கு பசி ஆற்றுவாராம், மற்ற காரணங்கள்லாம் எதுவும் பார்க்க மாட்டாளாம். அந்த மாதிரியே தன் பக்தனானவனிடத்தில் எல்லா கஷ்டங்களை போக்கடிக்கும் விதமாக அவன்ட்டா இந்த அபராதம் இருக்கு அந்த அபராதம் இருக்குன்னு பார்க்காம, அதன் அபராதங்களை சிறிதும் பார்க்காமல் என்ன நல்லது இருக்கோ அதை மட்டும் எடுத்துண்டு அந்த பக்தனை ரட்சிக்கிறது தான் எம்பெருமானிடத்தில் உள்ள வாத்சல்ய குணம். அவ்வித வாத்சல்ய குணம் உன்ட்ட இருக்கிறதுனால அந்த வாத்சல்ய குணத்தினால என்ன மேலும் உன்னை ஸ்துதி பண்ண வைக்கிறதுன்றது உன்கிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்ய குணம் தான் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதாவது அந்த வாத்சல்யம் என்ன ஒருவித தடங்களுமின்றி, தடங்களுமின்றினாக்க நிரங்குஷம் மாம் முகரி கரூதி, நிரங்குஷம், நிரங்குஷம்னாக்க தடங்களற்ற, அதாவது இவ்வளவு அபராதங்களை பண்ணிட்டு எம்பெருமானான தேவாதிராஜனிடத்தில் ஸ்துதி செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால என்ன ஆறுதுன்னாக்கா தடங்கள் இல்லைன்னாலே, தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னாலே அவ சுவாதந்திரியமா இருக்கான்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் தன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால அடியன் சுவாதந்திரியமா இருக்கேன், இருந்தாலும் அடியன்ட்டு இருக்கக்கூடிய பயம் எதனால போறதுன்னாக்க எம்பெருமானான தேவாதிராஜனிடத்தில் இருக்கக்கூடியதான சுவாபாவிகமான வாத்சல்யன்ற குணத்தை பிரதானமாயிட்டு அந்த வாத்சல்யங்கிற குணம்தான் என்னை வாய்விட்டு ஸ்தோத்திரத்தை ரொம்பவும் ஸ்ரத்தையோடு பண்ணறதுக்கு என்ன அந்த வாத்சல்ய குணமானது, அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்ய குணமானது என்னையும் முயற்சி செய்ய வைக்கிறது. அது எந்த மாதிரினாக்கா சுவாமி தேசிகனே இன்னொரு இடத்துல சொல்றேன், ஸ்வாத்மாதம் ரங்கநாத ஸ்வயமிதி முகரீ கிருத்திய சம்போத தேஸ்மா, எம்பெருமான ரங்கநாதன் தன்னை எப்படி அதிகரண சாராவளி பாட வச்சாரோ அதே மாதிரியே உங்ககிட்ட இருக்கக்கூடியதான வாத்சல்ய குணம் அடியேனை உன்னை ஸ்துதி பண்றதுக்கு முயற்சி பண்ண வைக்கிறது அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய வாத்சல்ய குணத்தை இந்த ஸ்லோகத்தில் பிரதானமாக சொல்கிறார். முகரீ கரோதி, முகம் ராதீதி முகரீ கரோதி, முகம் முகர் முகம்னாக்க வாயின் அர்த்தம், ராத்தின்னாக்க கொடுக்கிறது பேசுகிற தன்மையை. எம்பெருமான் தனது வாத்சல்ய குணங்கள்னால இந்த எம்பெருமான ஸ்துதி பண்ணக்கூடியதான பேச்சுன்ற திறமைய அடியனுக்கு கொடுக்கிறார்ன்ற போல இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானிடத்துல வைக்கிற. அப்படி வாத்சல்ய குணம் நிறைந்த எம்பெருமான் என்னை ரட்சிக்கட்டும்ங்கிற ரீதியிலையும் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.